நண்பர்களுக்கு வணக்கம். ஞானப்பிரகாசம். இந்த வீழ்ந்த தண்ணியை பற்றின பதிவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. கைலாஷ் கூட, நண்பர் கைலாஷ் கூட போட்டிருக்கிறாரு. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம ஏற்கனவே அதை வந்து பேசியிருக்கிறோம், புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. டெல்டா மாவட்டத்தில் புயல் என்பது மலைப்பிரதேசங்களெல்லாம் வர்றதில்லை. தமிழகத்தை பொறுத்தளவில் வடகிழக்கு பருவக்காற்றும் தென்மேற்கு பருவக்காற்றும் உருவாகிற டைமில் தான் இந்த புயலுங்கிற ஒன்றே வருது. அப்போ பார்த்தீங்கன்னா தேனி பக்கத்தெல்லாம் பல நூறு ஏக்கரில் வாழை சாயும். எப்போ? தென்மேற்கு பருவக்காற்றில். அது மாதிரி இந்த வடகிழக்கு பருவக்காற்று வந்ததுன்னா இந்த வாழை விவசாயிகள் வந்து இதாக இருப்பாங்க. இது வந்து சரியான பயிர் இடைவெளி இல்லாத காரணம், போதிய அளவு வாழை மரங்கள் பொறுத்தவரை முட்டு மரங்கள் இல்லாத காரணம், இப்படி பல்வேறு காரணங்களை வந்து இதுக்கு நம்ம சொல்லலாம். சரியா? இது வந்து முக்கியமான விஷயம். அது இல்லை, இன்னொரு புயல் வர்றது வந்து இருக்கிற மரமட்டையெல்லாம் முறிச்சு தள்ளுறதாக வர்றதில்லை. புயலுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், புயல் என்பது வளத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உருவாகின்ற ஒன்று. அப்படி இல்லைன்னா கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கிற நீராவி அங்கேயே மழையாக பொழியும். கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கிற நீராவியையும் உள் மாவட்டங்களில் கொண்டு வந்து மழையாக பொழிய வைக்கிற ஒரு மாபெரும் ஆற்றல் தான் வந்து புயல். அவ்வளோ எனர்ஜியோடு அந்த காற்று வரலன்னு சொன்னால், அவ்வளோ ஆற்றலோடு அந்த காற்று வரலன்னு சொன்னால், உள் மாவட்டங்களுக்கு வெகு தொலைவில் உள்ள இடங்களுக்கெல்லாம் வந்து மழையே போய் சேராது. சரியா? அங்கேயே பெஞ்சு அங்கேயே நின்றுடும். அதனால தான் அந்த புயல் வந்து அவ்வளோ தூரம் வருது. அந்த மேகங்கள் எல்லாம் போய் முடிகிற இடத்துல வந்து அப்படியே அந்த காற்று வந்து நின்றுடும். மேகங்கள் முடியும் போது காற்று நின்றுடும். மேகத்தை தள்ளிக்கிட்டு போகிறதால தான் அந்த காற்று, அது முடிகிற இடத்துல வெறும் வெற்று காற்றா அடிக்காது. சரியா? இது மாதிரி தான் மேகங்கள் போகும்போதே, எப்படி வந்து நம்ம கோடையில் ஊறுகாய் பானையில் காய வச்சு வைக்கிற ஊறுகாய் வந்து எப்படி மழைக்காலங்களில் காற்றுல உள்ள ஈரத்தை எடுத்துக்கிட்டோ, அந்த உப்பு வந்து ஈரத்தை எடுத்துக்கிட்டு ஊறுகாய் பானை வந்து ஊறுகாய் மட்டத்துக்கு நனையுதோ, அந்த மாதிரி காற்றுல உள்ள ஈரத்தை, மண் உலர்ந்து போன மண்ணில் உள்ள உப்பு மேகத்தை வந்து மழையாக ஊற்றுறதுக்கு பதிலாக அப்படியே காற்றுல இருக்கிற ஈரத்தையே உறிஞ்சிடும். மேகங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேகம் உருவாகிருக்கும். பெரிய அளவில் மழையே காணுமே என்னடா நினச்சா, மேகங்கள் உள் மாவட்டங்களை நோக்கி போகும்போது அப்படியே காற்றுல உள்ள ஈரத்தை உறிஞ்சி உறிஞ்சியே மேகத்தையே உறிஞ்சிடும் நேரடியாகவே. அந்த அளவுக்கு மிக நுண்ணிய துகள்களாக அப்படியே உறிஞ்சிடும். பெருமழையாக இல்லாமல் சாரல் கட்டிம்பாங்க, தூறல் பெய்தும்பாங்க, சாம்பல் கட்டி பெய்துன்னு சொல்லுவாங்க. சாம்பல் தூசு தூங்கு உழுது பாருங்கள், அந்த மாதிரி அப்படியே உறிஞ்சிற வேகத்தில் அப்படியே போக போக அப்படியே புயல் மறைஞ்சிரும். இதுதான் புயலோட நோக்கம். புயலோட நோக்கம் மரங்கள் எல்லாம் முறிச்சு சாய்க்கிறதோ ஊட்டதோ இது பண்ணுறதோ இல்லை. நம்ம அதுக்கு ஏற்ப நம்ம வந்து மரங்களை பயிர் வைக்கிறது தான். டெல்டா மாவட்டங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நண்பர்கள்கிட்ட, நீங்கள் கிழக்கிலிருந்து மேற்க போகிற மரங்கள் வரப்புகளில் மரங்கள் வச்சிங்கன்னா ஓரளவு அது தாக்கு பிடிக்கும் திறனோடு இருக்கும்னு. சரியா? வடக்கிலிருந்து தெற்க போகிற வரப்புங்கிறது நேரடியாக கிழக்கு பகுதியிலேருந்து வடகிழக்கிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஓரளவு அது வந்து தாக்குதலுக்கு மாட்டிக்கும். கிழக்கிலிருந்து மேற்காக போகிற வரப்புகளில் நெடுக்க வச்சிங்கன்னா ஒரு மரத்தோட நிழல் அடுத்தது, அடுத்த மரத்தோட நிழல் அடுத்தது, அது மாதிரி வெயில் வெளிச்சம் எல்லாம் வரும்போது ஓரளவு மரங்களுக்கு மத்தியில் மரங்கள் எல்லாம் ஒரே பத்தியில் நிற்கிறதுனால, வரிசையாக அணிவகுத்து நிற்கிறதுனால அவ்வளவு மரங்களையும் சேர்த்து தடதுங்கிறது இருக்காது. ரெண்டாவது, மரங்கள் ஒரே ஒழுங்காக பத்தியாக நிற்கிறதுனால இடையில ஊடுருவி காற்று வந்து போயிடும் கடந்து. சரியா? அதனால் இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கைலாஷ் போட்ட பதிவில் இந்த தென்னை மரங்கள் வந்து சின்ன மரங்களாக இருந்தால் நுனி குறுத்தும் அடிவேரும் இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல தான் புதிய வேர்கள் துளிக்கிற இடம், தரைமட்டத்தில் இருக்கிற தண்டு பகுதியில் இருக்கிற வேறு. நுனி குறுத்து இல்லாட்டினா துளுக்காது தென்னை மரம், அது வந்து ஓர்வித்து இலை. ரைட்டு தான். இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுங்க, ஓர்வித்து இலையிலெல்லாம் கனவுக்கு கனவு வந்து வேர் வைக்கும். நான் சொல்கிறது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? மட்டை இடுக்குகள் இருக்குது பாருங்கள், அந்த இடங்களில் தான் அது வந்து வேர் விட துவங்கும். ஒரு தலைமாரிய மரம்னு சொல்லுவோம், தலைமாரின மரம்னா தெரியுமா உங்களுக்கு? 80 அடி 100 அடி ரொம்ப உயரமாக ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷத்துக்கு மேலே உள்ள மரங்கள் இருக்கு பாருங்கள். அந்த மரங்கள் ரொம்ப உயரமாக போயிடுச்சுன்னா, அந்த மரங்களில் நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே இருந்தது தான் அது, மேலே ஏறி அந்த மரத்தில் மிக மெல்லிய துளையிட்டு, அந்த மட்டை இருக்குது அதுக்கு கீழே துளையிட்டு, அதாவது ப்ளஸ் மாதிரி சின்ன மெல்லிய துளையிட்டு ரெண்டு இரும்பு கம்பியை வந்து சொறிவிடுறது, ஒரு கால் கம்பி அல்லது அரை கம்பி இந்த மாதிரி சொல்கிற புரியுதா? ப்ளஸ் மாதிரி இருக்கும் மரத்துக்கும் கீழே, மேலே அதாவது மட்டைக்கும் கீழே, கீழேருந்து போய் மரத்தோட உச்சியில் மட்டைக்கும் கீழே ஒரு 2-3 ஒரு அரை அடி 1 அடி தூரத்தில் அந்த மாதிரி போட்டு, அதில் தட்டு கூடை இருக்குது பாருங்கள். நம்ம தட்டுக்கூடைன்னா தெரியுதா உங்களுக்கு? அந்த வடைசட்டி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி அதை லேசாக வளைச்சி வச்சு அதில் அப்படியே குச்சிகளை போட்டு பின்னிடுறது. கிராமங்களில் வந்து தட்டுக்கூடைன்னு சொல்லுவோம் அதை. இப்போ அந்த வடைசட்டி மாதிரி அப்படியே குச்சிகளாலேயே அப்படியே ரவுண்டாக வட்டமாக பின்னி அதில் கொண்டு போய் நீங்கள் மணல் மணல் குப்பை இதெல்லாம் கொண்டு போய் அதில் தூவி வச்சிட்டிங்கன்னா மழைக்காலத்தில் அதில் நிறைய ஈரம் நனைஞ்சிட்டே இருக்கும் தானே, அப்போ என்ன செய்யும், அது வந்து தானாகவே அந்த இடத்துல வந்து வேர் இறங்க ஆரம்பிச்சிடும். வேர் வந்து பூமியில் இருக்கும், ரொம்ப உயரத்தில் இருக்கிற மரங்களுக்கு அந்த இடத்துலையும் வேர் விடும். அதனால தான் தென்னை மரங்களை பார்த்திங்கன்னா தரைக்கு மேலேயே நீங்கள் மண் சேர்க்க சேர்க்க வேர் விட்டுக்கிட்டே போகும். நீங்கள் அதே வேலையை அந்த மட்டைக்கும் கீழே, ரொம்ப தளமாரின மரத்தில் மட்டைக்கும் கீழே, எல்லா மட்டைகளுக்கும் கீழே ஒரு அரை அடி ஒரு அடியில் சின்னதாக ஓட்டை போட்டு தொலையிட்டு அதில் வந்து நீங்கள் குப்பை உரம் இதெல்லாம் போட்டு அங்கேயே கொண்டு போய் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு சொட்டு சொட்டா அதுலேயே சொட்டை விட்டாலும் சரி, அல்லது நினச்சி விட்டாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி நினச்சி நினச்சி விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துலையே புதிய வேர்கள் வந்து விட்டுரும் கொஞ்ச நாளில். அந்த அதை அதுக்கப்புறம் அந்த கீழ்ப்பகுதி தண்டை வெட்டிட்டு அந்த மேல உள்ள மட்டையெல்லாம் வெட்டிட்டு கயிறை கட்டி அதே மரத்து வழியாகவே பாதுகாப்பாக இறக்கி நீங்கள் தரையில் நட்டிங்கன்னா மீண்டும் தரையிலேருந்தே தென்னை மரம் காய்ச்சிட்டு வரும். சரியா, அளவு கடந்த உயரத்துக்கு போன பிறகு இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவர்கள் வந்து இதை செஞ்சு முடிச்சிட்டாங்க அந்த சாதனையை. சரியா, ரொம்ப உயரமாக இருக்கிற மரத்தில் அந்த மட்டைக்கும் கீழே குறுக்கு நடுக்கமாக கம்பியை சொருவி ஓட்டை போட்டு கம்பியை சொருவி ட்ரில் பண்ணி அதில் வந்து சுற்றிலும் அந்த தட்டுக்கூடை மாதிரி பின்னி அதில் வந்து மணல் குப்பை இதெல்லாம் போட்டு நினச்சி அந்த இடத்துல வேர் ஊட வச்சு அந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டு இந்த மரத்தை எடுத்து நம்ம வீடு கட்ட கூட பயன்படுத்திக்கலாம் அடிமரத்தை. அந்த மாதிரி உத்தியெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. அதனால் இது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான். சரியா, அதை புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.